சத் நாம ஸ்ரீ வாஹே குரு சாஹிப் ஜி ஸ்லோக மஹல்லா தீஜா ரேஜான உதார தப்யோ சுத்யா கை விஹாயே சத்குர கா சபத சோனா ஜாகயோ அந்தர நா உபஜயோ சாவ ரே ஜான உதார தப்யோ சுத்தியா கை விஹாயே சத்குர கா சபத சோனா ஜாகயோ அந்தர நா உபஜயோ சாவ சரீர ஜல குண பாஹரா ஜோ கோர கார நா கமாயே ஜகத ஜலந்தா டிட்ட மேன் ஹௌ மே துஜ பாயே நானக கோர சரணாயி உபரே சச்ச மான சபத தியாயி மஹல்லா தீஜா சபத ரத்தே ஹௌ மே கை சோபாவந்தி நார பேரு கேப்பான சதா சொல்ல தாபனையாசி கார சேஜ சுஹாவி சதா பிறராவ ஹார வார பாயானார ஹார மர நா கதே துக்க லாக சதா சுஹாகண நார நானக ஹார பிராப மேலலை கோரக ஹேத பியார பௌடி ஜினா கோர கோபியா ஆப்ணா தே நார புரியாரி ஹார ஜியோ தென்கா தர்சன நா கரஹோ பாபிஸ்ட் ஹத்யாரி ஓஹி கார கார ஃபிரஹி குசுத் மான ஜே உத்தர் கட் நாரீ ਛੱਡ ਭਾਗੀ ਸੰਗਤ ਮਿਲੇ ਗੁਰਮੁਖ ਸਵਾਰੀ ਹਰ ਮਿਲਹੁ ਸਤਿਗੁਰ ਦਇਆ ਕਰ ਗੁਰ ਕਉ ਬਲਿਹਾਰੀ ਓਹਿ ਘਰ ਘਰ ਫਿਰਹਿ ਕੁਸੁਧ ਮਨ ਜਿਉ ਤਰ ਕਟ ਨਾਰੀ ਵਡ ਭਾਗੀ ਸੰਗਤ ਮਿਲੇ ਗੁਰਮੁਖ ਸਵਾਰੀ ਹਰ ਮਿਲਹੁ ਸਤਿਗੁਰ ਦਇਆ ਕਰ ਗੁਰ ਕਉ ਬਲਿਹਾਰੀ ਵਾਹਿਗੁਰੂ ਜੀ ਕਾ ਖਾਲਸਾ ਵਾਹਿਗੁਰੂ ਜੀ ਕੀ ਫਤਿਹ। ਸਲੋਕ ਮਹੱਲਾ ਤੀਜਾ। ਰੇ ਜਾਨ ਉਥਾਰੈ ਦੱਬਿਓ ਸੁੱਤਿਆ ਗਈ ਵਿਹਾਇ ਸਤਿਗੁਰ ਕਾ ਸ਼ਬਦ ਸੁਣ ਨਾ ਜਾਗਿਓ ਅੰਤਰ ਨਾ ਉਪਜਿਓ ਚਾਉ ਰਾਗ ਸੋਰਠ ਦੀ ਵਾਰ ਪੌੜੀ ਤੇਈਵੀਂ ਸਲੋਕਾ ਨਾਲ।